श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. आरुण्यपल्लवितयौवनपारिजातम् आभीरयोषिदनुभूतममर्त्यनाथ वंशेन शङ्खपतिना च निषेवितं ते बिम्बाधरं स्पृशति राघवती मतिर्मे. 27வது பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருவதரத்தை வர்ணிக்கிறார். திருவதரம்னா அதரக, அந்த கு உதடுன்னு சொல்றோமோ அந்த உதடு, கு உதடு. 18வது பத்தியமே இந்த பிம்பாதரம்னு தான் தொடங்குறது. அதை நம்ம அனுபவிச்சோம் ஏற்கனவே. பிம்பாதரம் விகஜ பங்கஜ லோச்சனம் தேன் ஆரம்பிச்சார். எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த உடனே முதல்ல சுவாமிக்கு பகவானுடைய அந்த திரு அதரம், அந்த கு உதடு இருக்கு இல்லையா, அதுதான் அவருடைய மத்திய கவர்ந்தது. இங்க இந்த 27வது அந்த பத்தியத்தில் அதை பற்றிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வர்ணனை. 26வது பத்தியத்தில் அனுபவிச்சோம் நித்யோதிதே நிகம நிஷ்வசித்தை ஸ்தவைஷான்னு பார்த்தோம். அதுல எம்பெருமானுடைய திருமூக்கு, அதை பற்றிய வர்ணனை. மூக்குக்கு உதடு இருக்கிறதுனால அடுத்து அந்த அதே ஆர்டர்ல சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். புருவங்கள், கண்கள், மூக்கு, மூக்கு உதடு. இதுல அதாவது இந்த அதரத்து மேல நிறைய ஈடுபாடு பக்தாளுக்கு. அதரம் மதுரம் தான் முதல்ல ஆரம்பம். அப்படி பார்க்கச்சே ஆண்டாருடைய பாசனம் நமக்கு ஞாபகம் வருது. கற்பூரம் நாறுமோன்ற பதிகத்துல அந்த தித்தி திருக்குமோன்னு ஆண்டாள் கேட்கிற அந்த திருவதரம் எப்படி இருக்கும், அதோட சுவை. ஏன்னா காதலர்களுக்கு அந்த திருவதரம் மேல ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. இங்க சுவாமி நாயிகா பாவத்தில் இருக்கிறதுனால அவருடைய மத்தியானது எம்பெருமானுடைய அந்த திருவதரத்தை நாடுகிறதுன்னு ஒரு பாவம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார். இந்த அதாவது கோபிகா ஸ்திரீகளால் அனுபவிக்கப்பட்ட சுவைக்கப்பட்ட அந்த அதரம், மேலும் அது எப்படி இருக்குங்க சக்கச்சவேல் இருக்கு. அங்க பிம்பாதரம்னு போட்டுட்டார், ஆனா இங்க கம்பாரிசன் கொடுக்கிறார் பாரிஜாத மரத்தினுடைய அந்த தளிர் சக்கச்சவேல் இருக்கும் போல இருக்கு. அது அந்த உதடு மாதிரி இருக்குமா, அது ஒரு யௌவனத்தை இண்டிகேட் பண்றது. அது மாதிரி சுவாமியினுடைய வாலிப பருவமா இருக்கு அந்த யௌவனம். அந்த யௌவனத்துக்கு தளிர் மாதிரி, அல்லது எம்பெருமானுடைய யௌவனமே பாரிஜாத மரத்துக்கு ஒத்த மாதிரி இருக்கு. அதுல அந்த யௌவனத்தை காட்டுற மாதிரி தளிர் மாதிரி அந்த அதரமானது இருக்குன்னு ஒரு பாவனை. மேலும் இடைப்பெண்களால் அனுபவிக்கப்பட்டதா இருக்கக்கூடிய அந்த அதரம் மேலே பார்த்தோம். முன்னாடி பார்க்கச்சே அந்த புல்லாங்குகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பங்கு இருக்கான் அம்சவான் வம்சநாதகன்னு அந்த கோபால அம்சத்தில் அனுபவிச்சோம். அந்த எம்பெருமானுடைய திருவதர சுவைக்கு அது ஒரு பங்குதாரரம் அந்த புல்லாங்குவேல். மேலும் சங்கபத்தின்னு பதம் போட்டிருக்கார், பார்க்க போறோம். சங்கு அந்த பாஞ்சஜன்யமானது சங்கங்களுக்கெல்லாம் பத்தியா, லார்ட் ஆஃப் சங்காஸ்னு அந்த அந்த சங்கினாலையும் புல்லாங்குவேல்னாலும் அமரப்பட்ட அல்லது அனுபவிக்கப்பட்ட உன்னுடைய அந்த சிவந்த திருவதனம் இருக்கே, அதை எம்முடைய மதி எம்முடைய புத்தியானது ஸ்பர்ஷிக்கின்றதுன்னு அழகாக சாதிக்கிறார். அந்த நாயிக்கா பாவத்தை வெளிப்படுத்துறார். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, சுவாமி ராகவதிய மதினு போட்டிருக்கார். நம்ம எக்ஸ்பிளேஷன்ல அதை பார்க்கலாம். ராகன்னு அழகுன்னு அர்த்தம் உண்டு. எம் எழில் மதியேன்னு சுவாமி தன்னுடைய தமிழ் பிரபந்தத்தில் தம்முடைய மத்திய அழகான மத்தின்னு சாதிச்சிருக்கார். அது மாதிரி இங்கே ராகவதி மத்தின்னு சொல்லிச்சு ஒரு அழகான மதி. ஏன் அழகான மத்தினா, எம்பெருமானை மட்டுமே பற்றி நினைக்கக்கூடிய மதி மனது அழகானது தானே அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அல்லது இந்த இடத்துல பேஷனேட்னு வச்சுக்கலாம். ராகம்னா ராகஹன பேஷனேட், அதான் விராகன டிஸ்பேஷனேட், வைராகியம்னாலும் அதே தான். அமர்த்தியநாத இதுதான் இங்க சம்போதன பதம். அமர்த்திய மர்த்தியால்னா மனுஷன், அமர்த்தியன தேவர்கள். அமர்த்தியநாத விபுதநாத தெய்வநாயகனே ஸ்பிருஷதி, ஸ்பிருஷதி ஸ்பர்ஷ தாத்துக்கு தொடுதல், ஸ்பர்ஷித்தல் டச் பண்றது. இது லட்லகாரம் பிரதம புருஷக ஏகவச்சனம். மே மதிஹி ஸ்பிருஷதி, மம மே என்னுடைய மதிஹி என்னுடைய புத்தியானது ஞானமானது ஸ்பர்ஷிக்கின்றது அணைகின்றதுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட மத்தின்னு கேட்டா ராகவதி, இத்தவத்து பிரத்தியம் பேரு. ராகவதினா அந்த பேஷனேட்டா இருக்கக்கூடிய மதி, காதல் கொண்ட என்னுடைய புத்தியானது அணைகின்றது. எதை அப்படின்னு கேட்டா தே பிம்பாதரம், தேன தவதே உன்னுடைய ஷஷ்டி பக்தி ஏக வச்சனம். பிம்பாதரம் பதத்தை இங்க போட்டுண்டார். கோவைக்கனி மாதிரி சக்கச்சவையில் இருக்கக்கூடிய அந்த உதடு. இப்ப இதுக்கு மேல இருக்கக்கூடிய பதங்கள்லாம் அந்த பிம்பாதரத்துக்கு விசேஷனம். ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் ஆபீர யோஷித அனுபூதம் வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம். ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம், அருணன ரெட் சிகப்பு, அதான் அருணோதயம் பேர். சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த கீழ்வானத்தை பார்த்தோம்னா அது சக்கச்சவையில் இருக்கும், அதுக்கு பேர் அருணோதயம்னு பேரு. அப்ப ஆருண்யன்றது அந்த அருணன்ற சப்தத்திலேயே வந்தது, அது தத்தீத பிரயோகம் அதுக்கு பேரு, டெரிவேட்டிவ் பேர் அதுக்கு. அப்ப ஆருண்ய அப்படின்னா செம்மை நிறம், சிகப்பா இருக்கக்கூடிய பல்லவித, பல்லவித்தன்றது தளிர் விட்ட. பல்லவம்னாலே அந்த பிளாசம் அந்த பட்டுன்னு சொல்லுவா, பல்லவித்தன்னு சொன்னா அந்த தளிர் விட்ட. யௌவன பாரிஜாதம், யௌவனமே பாரிஜாதம், பாரிஜாத மரம் மாதிரி இருக்கு. அந்த பாரிஜாத மரத்துல எப்படி அந்த சக்கச்சபையில தளிர்கள்லாம் வருமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவதனமானது இருக்கு, அப்படிப்பட்ட திருவதனம். ஆபீர யோஷி தனுபூதம், ஆபீரன்ற பதம் இடைச்சி இடையர்களை குறிக்கிறது. யோஷித்னா பெண், ஒரு யங் உமன். அப்ப ஆபீர யோஷித் அப்படின்னா அந்த இடைப்பெண்கள்னு அர்த்தம். அனுபூதம்னா அவளால் அனுபவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த திருவதனம். ஆபீர யோஷித்து அனுபூத அனுபூதம், ஆபீர யோஷித் அனுபூதம்னு தக்காரமானது த எடுத்து சந்தினால அப்படிப்பட்டது. மேலும் வம்சேன சங்கபத்தினாச்ச நிஷேவிதம், வம்சேன புல்லாங்குயலுக்கு திருத்தியாபக்தி ஏகவச்சனம். புல்லாங்குயலால் சங்கபதி, சங்கபதிகின்னு இப்ப பாஞ்சஜன்யத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போட்டிருக்கார். சங்கபத்தினான்றது அதனுடைய திருத்தியாபக்தி ஏகவச்சனம். அப்ப பாஞ்சஜன்யத்தினால் நிஷேவிதம்னா அடிக்கடி அமரப்பட்டது அல்லது அடையப்பட்டது அனுபவிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட தே பிம்பாதரம், பிம்பாதரம் உம்முடைய அந்த திருவதரம் இருக்கே அதை எம்முடைய காதல் கொண்ட மதியானது ஸ்பர்சிக்கின்றதுன்னு அந்த அது ஞான அனுபவம் தான். இப்ப எல்லாரும் அனுபவிச்சா அந்த அனுபவம் அடுத்தடுத்து வரவாளுக்கு பூர்த்தி ஆகுமான்னு கேட்டா பிரம்ம அனுபவமே அப்படிதான். எத்தனை பேர் அனுபவிச்சாலும் எத்தனை வாட்டி அனுபவிச்சாலும் அந்த பிரம்ம அனுபவத்துக்கு எந்த பூர்ணமிதம் பூர்ணம் சொல்ற மாதிரி அது பூர்த்தியா தான் இருக்கும். அப்படி புல்லாங்கல் அனுபவிச்சாலும், சங்கம் அனுபவிச்சாலும், அந்த பிரஜயோஷித்து அவ அனுபவிச்சாலும், அப்படி இந்த அனுபவத்துல அனுபவிக்கிறவளுக்கு எந்த குறையும் ஏற்படாது. அதனால எம்முடைய புத்தியும் அதை அணைகின்றதுன்னு சாதிக்கிறார். ஞானத்துக்கு அது அனுபவிக்கிறோம்னு தாத்பரியம் அவள்தான். ஞானம்ன்றது கொண்டு வேணா புத்தியானது அதை அணைகின்றது அப்படின்னு தியானத்துக்கு விசேஷமா வச்சுக்கலாம். அப்ப அமர்த்தியநாத அன்பைத்த பார்த்தோம்னா அமர்த்தியநாத ஆருண்ய பல்லவித யொவ்வன பாரிஜாத்தம் ஆபீர யோஷித அனுபூதம் வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ராகவதி மே மதிஹி ஸ்பிருஷதி. அமர்த்தியநாத தேவநாதனே ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாத்தம், செம்மை நிறத்தால் தளிர்விட்டது மாதிரி இருக்கக்கூடிய வாலிப பருவமாகிய பாரிஜாத மரத்தை உடையதாய். ஏன்னா தாத்பரியம் கேட்டா அந்த பாரிஜாத மரமானது எம்பெருமானுடைய வாலிப பருவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது எப்படி அந்த சக்கச்சவையில் தளிர்விட்டிருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிம்பாதரம் எம்பெருமானுடைய திருவதரம். ஆபீர யோஷித அனுபூதம் இளைச்சி மார்களால் அனுபவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த திருவதரம். வம்சேன சங்கபத்தினாச்ச நிஷேவிதம் புல்லாங்குயலாலும் பாஞ்சஜன்யத்தினாலும் அனுபவிக்கப்பட்ட அமரப்பட்ட அப்படிப்பட்டதொரு பிம்பாதரம் தே பிம்பாதரம் உம்முடைய அந்த கோவைக்கனிவாய் இருக்கக்கூடிய அந்த திருவதரத்தை தித்யாபக்தி ஏக வச்சனம். பிம்பாதரம்ன்றது இந்த அதையும் அர்த்தமாறுது. ராகவதி மே மதிஹி ஸ்பிருஷதி, காதல் கொண்ட என்னுடைய புத்தியானது அணைகின்றது ஸ்பர்ஷிக்கின்றதுன்னு தாத்பரியம். இதான் 27வது பத்தியத்துடைய அன்பயம் அர்த்தம். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.